போதாம் தூரம் தூரம் மேஜிக் ஜெர்னியா, வேகம் வேகம் யோகம் யோகம் மேஜிக் ஜெர்னியா, போதாம் போதாம் தூரம் தூரம் மேஜிக் ஜெர்னியா. ககரம் நீதிலே, சமயம் நீதிலே, நீதே நீதே, காலம் காலம் ஆனந்தாலே, சொந்தம் சொந்தம் மேஜிக் ஜெர்னி. வேகம் வேகம் யோகம் யோகம் மேஜிக் ஜெர்னியா, போதாம் போதாம் தூரம் தூரம் மேஜிக் ஜெர்னியா. கனம் சர்வம் திரிகி வேகம் வேகம் யோகம் யோகம் மேஜிக் ஜெர்னியா, போதாம் போதாம் தூரம் தூரம் மேஜிக் ஜெர்னி. மேகம் சூடு பரதா பருது வேகம் வேகம் யோகம் யோகம் மேஜிக் ஜெர்னியா, போதாம் போதாம் தூரம் தூரம் மேஜிக் ஜெர்னியா. வேகம் வேகம் யோகம் யோகம் மேஜிக் ஜெர்னியா, போதாம் போதாம் தூரம் தூரம் மேஜிக் ஜெர்னியா. ககனம் நீதிலே, சமயம் போதாம் போதாம் தூரம் தூரம் மேஜிக் ஜெர்னி.